यद्भक्तजनार्तिहंतो पितृत्वान्येष विचार्य पूर्णम् स्तंभे अवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं सिंहं शरणं प्रपद्ये. व्याख्या मुद्रां करशिरसिजैः पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीकेणः अम्लानश्वीरमृतविशदैरंशुभिः प्लावयन् माम् आविर्भूयादनघमहिमा मानसे वागदीशः. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. विष्णुश्रीपृतनापतिष्ठटरिपुः श्रीनाथ पद्मेक्षणान् रामं यामुनपूर्णमिश्रयतिराड् गोविन्दभट्टारकान् वेदान्त्याख्यमुनिः कलिप्रमथनं श्रीकृष्णपादाभिधम् श्रीरङ्गेश्वरकेशवार्यकमलावासान् भजे केशवम् केशवार्य कृपापात्रम् दीशमादिगुणार्णवम् श्रीशठारीतीशानम् केशिकेन्द्रमहम् भजे. प्रपद्ये निरवज्ञानाम् निषद्याम् गुणसम्पदाम् शरणम् भवभीतानाम् शठगोपमुनीश्वरम्. श्रीमद्रङ्गशठादिसंयुवराल्लब्धाकमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्भाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदम् सदेशकेतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीण शासनवशम् नारायणम् योगिनम्. श्रीमद्रङ्गशठारियो विचरणन्यस्थात्मरक्षाभरम् श्रीमद्रङ्गशठारि वीररुराड्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितम् सुभुगुणैर्बान्धम् महद्वंसजम् वन्दे वत्स विभूषणम् बुधवरम् श्रीकृष्णमार्यम् सदा. वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणम् बुधाग्र्यम् नारायणाद्येति दुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः. रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम्. श्रीरुन्रुतूपुल्दुर्वेङ्कटमुडयान् पारोन्नच्छन्न पळमोळियुल् ओरोन्नु ताने अमयादो தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இங்கே தினந்தோறும் தேசிகன் அப்படின்ற வலைத்தளத்தில் தேசிகன் ஸ்ரீசுக்தி விஷயமாக பல மகான்கள் பல ஸ்ரீசுக்திகளை எடுத்துக்கொண்டு உபன்யாசம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த பத்ததியில் நம்மையும் தேசிக பிரபந்தத்தின் சீர்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதின் பேரில் தேசிய பிரபந்தத்து சீர்மையை அனுபவிக்கிறதுக்கு நாம் இங்கிருக்கிறோம். அந்த தேசிய பிரபந்தத்தின் சீர்மையை அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி தனியன்னு ஒன்று இருக்கு. தனியன்ற விஷயம், அந்த பிரபந்தத்தை யார் பண்ணாலோ அவளோட சிரேஷ்டத்தை பற்றியும் அந்த பிரபந்தங்களுடைய சிரேஷ்டத்தை பற்றியும் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்துதி. இங்கே ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அப்படின்ற தனியன் சாட்சாத் தேசிகனுடைய சிஷ்யரான ஸ்ரீ பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினாலே பண்ணப்பட்டது. பகவத் விஷய காலக்ஷேப காலத்திலே தேசிகனுக்கு இந்த தனியனை சுவாமி சமர்ப்பித்தார் அப்படின்றது ஐதிஹ்யம். ஆகையினாலே எல்லா பிரபந்தம் ஓதுவதற்கு முன்னாடியும் இந்த தனியனை அனுசந்திக்க வேணும் அப்படின்னு பணிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் ஸ்ரீரொன்று பொது திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே மயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இது ஈட்டை நமக்கருளிய வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்ற மகானின் திருக்குமாரரான பிள்ளலோகாச்சாரியரால் பண்ணப்பட்டது. பிள்ளலோகாச்சாரியர் அப்படின்றவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சில பல இடத்துல தேசிகனுக்கு மாறாக தேசிகன் திருவுள்ளத்துக்கு மாறாக சித்தாந்தம் பண்ணியிருந்தாலும் பிற்காலத்திலே தேசிகன் சித்தாந்தமே சத்சம்பிரதாயார்த்த தியோதகமாக இருக்கு அப்படின்னு மனம் மாறி தேசிகனை ஆசிரியக்கச்சே தேசிகனுக்கு இந்த சனியனை சமர்ப்பிச்சார் அப்படின்னு இதில் பார்க்குறோம் இத்திஹாசத்தில். ஆகையினாலே இந்த தனியனும் உபாதேயமே, ஏற்றுக்கொள்ள வேண்டியதே, கொண்டாடப்படுவதே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் நம்மளை சேர்ந்தவா நம்மளை கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லை, நம்மளை மாறா நினைச்சிருந்தவா நம்ம சொல்றது தான் சரி அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்தா அவா வந்து மற்றத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கா இது சரின்றது ஒன்றும் திருடமா தெரியும். அதனாலே இதை கொண்டாடப்பட்டு பெரிவாலும் இதை வந்து தேசிய பிரபஞ்சத்துக்கு தனியாக வச்சுட்டு இன்றளவும் எல்லா தேசிய பிரபஞ்சத்துக்கு முன்னாடியும் நாம் சேவிச்சுட்டு இருக்கோம். ஆகையினாலே நாமளும் இந்த தேசிய பிரபஞ்சத்தின் சீர்மையை அனுபவிக்க போக போச்சு. இந்த ரெண்டு தனியன்களோட சிரேஷ்டியம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு பிரபந்தமாக பார்க்கலாம். முதல் தனியன், ராமாஞ்சதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தம், ராமானுஜ தயா பாத்திரம், சாட்சாத் எம்பெருமானுடைய தயைக்கு பாத்திரமானவர், அவர் அருளாலே வாழ்பவர், ராமானுஜ தயா பாத்திரம். இல்லைன்னா சாட்சாத் தேசிகனுடைய ஆச்சாரியனாக இருக்கிற தேசிகனுடைய மாத்துலா சகலா கலாகா அப்படின்னு சொல்கிற மாதிரி தேசிகனுடைய மாத்துலராக இருக்கிற மாமாவாக இருக்கிற அப்புள்ளாருக்கும் ஆத்ரேய ராமானுஜர் தான் திருநாமம். அதனால் அவரையும் இது குறிக்கும், ராமானுஜ தயா பாத்திரம், அப்புள்ளாரின் தயைக்கு பாத்திரமானவர். தேசிகனே சாட்சியிருக்க அப்புள்ளார் இறக்கமடியாக கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவித்து பேசிய பாசுரங்கள் அப்படின்னு, அப்புள்ளார் கிருப்பையினால் என்னை கிளியை பழக்கிற மாதிரி பழக்க வச்சு என் வாயால் இதெல்லாம் வந்து இந்த கிரந்தங்கள்லாம் வெளியிட பண்ணியிருக்கேன் அப்புள்ளார், அந்த கிருப்பையினால தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு தேசிகனும் சாட்சியிருக்கேன். அதனால் அப்புள்ளாருடைய தயைக்கு பாத்திரம் அப்படின்னு. ஞான வைராகிய பூஷணம், ஞானத்தையும் வைராகியத்தையும் பூஷணமாக கொண்டவர், தனக்கு அணிகலனாக கொண்டவர் அப்படின்னு இங்க அர்த்தம். சாதாரணமாக சொல்லக்க ஞான அனுஷ்ட வைராக்கியங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் இது மூணுமே வந்து ஒரு பிரபந்தனுக்கு வேண்டும், பகவத் பக்தனுக்கு வேண்டும். அப்படி இருக்கச்சே ஞான வைராகிய பூஷணம் அப்படின்னு மாத்திரம் இங்க சொல்லியிருக்கு, அனுஷ்டானத்தை விட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஞானம் இல்லாட்டாலும் போலாம், வைராக்கியம் இல்லாட்டாலும் போலாம், அனுஷ்டானத்தை என்னைக்குமே விடக்கூடாது. அனுஷ்டானம் இல்லைன்னா அவன் பகவத் பக்தனாகவே இருக்க முடியாது, பகவத் பிரீப்திக்கு பாத்திரமாகவே இருக்க முடியாது. என்ன பெருமாள் சொல்லச்சு, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யா எஸ்தாமுல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹா. ஸ்ருதியான வேதம் என்ன, மன்வாதி ஸ்மிருதிகள் என்ன, இது எல்லாத்துலேயும் சொன்னது எல்லாம் என்னுடைய கட்டளை. இதை யார் வந்து கேட்காம அதில் சொல்லிருக்கிறத அனுசரிக்காம நடக்கிறானோ, தான் போன போக்கிலே நடக்கிறானோ, அவன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் அவன் என்னையே எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தா கூட நான் வைஷ்ணவஹா. வைஷ்ணவன்ற சப்தத்துக்கு விஷ்ணு சம்பந்தி அப்படின்னு அர்த்தம், விஷ்ணுவை சேர்ந்தவன் அப்படின்னு, என்னை சேர்ந்தவன் அல்லன் அப்படின்னு பெருமாளே என்ன சொல்லிருக்க. அதனால வந்து ஞானம் இல்லைன்னாலும் அனுஷ்டான வைராக்கியம் இல்லைன்னாலும் அனுஷ்டானம் கட்டாயம் வேண்டும், அது இல்லைன்னா சுரூபமே சித்திக்காது. அந்த அனுஷ்டானம் இவருக்கு அணிகலன் கிடையாது, அனுஷ்டானன்றது உடம்பு, அதுக்கு மேலே அணிகலன் சாத்தியம். அது மாதிரி அந்த ஸ்வரூபத்தை சொல்லவே வேண்டாம், அது தானாக சித்திக்கிற சுரூபம், அதை சொல்லி காண்பிக்க வேண்டியது இல்லை அப்படின்றதுனால இங்கே அதை விட்டுட்டு ஞான வைராகிய பூஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இங்கே ஒரு ஒரு பதத்துக்கும் சுவாரஸ்யம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த தனியன்களை பண்ணவாளும் பெரிய மகான்கள், யாரோ நம்ம போல்வார் யாரோ ஏதோ பண்ணலை, அவளுடைய ஒரு ஒரு வார்த்தைக்கும் அவ்வளோ அர்த்தம் உள்ள இருக்கும். அதனால் அது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதில் நாம் வந்து யதாசக்தி பிரயத்தனப்படுறோம் தெரிஞ்சுக்கிறது. அதனால் அதுக்கு வந்து எக்கச்சக்க அர்த்தம் இருக்கும், பெரியவாள் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும் அப்படின்றது சத்தியம். அதனால் ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஏன் போட்டிருக்கா ஏன் விட்டுருக்கா எல்லாத்துக்குமே வந்து நம்ம அர்த்தம் பார்க்கணும். அப்புறமா ஸ்ரீமத் வேங்கடநாச்சாரியம், ஸ்ரீமத் வேங்கடநாச்சாரியம் அவருடைய திருநாமம் வேங்கடநாதன் அப்படின்னு. எதனால் அந்த திருநாமம் ஏற்பட்டது? எம்பெருமானும் திருவேங்கடமுடையான் கண்டாவதாரமாக அவதாரம் பண்ணதினாலே வேங்கடநாசன் அப்படின்னு தாய் தகப்பனார் அவருக்கு பெயரும் விட்டார். அதனால் வேங்கடநாசாரியம், ஸ்ரீமத் வேங்கடநாசாரியம் அப்படின்னு முன்னாடி ஒரு ஸ்ரீ சப்தம் போட்டு, வெறும ஸ்ரீ சப்தம் போடல, ஸ்ரீ வேங்கடநாசாரியம் போடல. ஸ்ரீன்றது வந்து சாதாரணமாக ஒரு மரியாதைக்கு போடுற சப்தம் அப்படின்னு சாமானியமாக சொல்லலாம். ஆனால் ஸ்ரீமத் வேங்கடநாசாரியம் அப்படின்னு அந்த மத்துப்பு இருக்கு, ஸ்ரீமத் அப்படின்னு அந்த மத்து மத்துப்பு, அந்த மத்துப்புக்கு நித்திய சம்பந்தம் சொல்கிறான். நித்திய யோகம், நித்திய சம்பந்தம் அப்படின்னா என்றைக்குமே விட்டு பிரியாது இருக்கிற ஸ்ரீ. அந்த வேங்கடநாசனுக்கு அப்படி என்ன ஸ்ரீ விட்டு பிரியாது இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆரம்பிக்க சேவே, கர்ப்பம் தரிக்க சேவே, பெருமாளுடைய அனுகிரகத்தினால கர்ப்பம் தரிச்ச, சிறு பிள்ளையாக இருக்க சேவே, அப்புள்ளார் கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் நடாதுர அம்மாள் காலக்ஷேப கோஷ்டிக்கு, சிவபெருமாள் சந்தியில் கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் நடாதுர அம்மாள் காலக்ஷேப கோஷ்டிக்கு இந்த குழந்தையும் அழைச்சிட்டு போய் அம்மாவை சேவை பண்ணி வைக்கச்ச, அம்மாள் அங்கே பார்த்து இந்த குழந்தையை குளிர கட்டாட்சிச்சு, பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ்திரைவித்யமானியத்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு போற வந்து சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். வேதாந்தங்களை பிரதிஷ்டாபிதா, நன்னாக நிலைநாட்டுவான் இந்த குழந்தை அப்படின்னு. பிரதிக்ஷிப்த பகிர்மதா, குதர்க்கமாக இருக்கிற எதிர் மதங்கள் எல்லாத்தையும் இவன் போக்கடிப்பான். பூயாஸ் திரைவித்யம் ஆன்மீகத்துவம், திரைவித்யம் அப்படின்னா வேதம், மூணு வேதம், ரிக்கெஜு சாமம் அப்படின்ற மூணு வேதம். அந்த வேத மார்க்கத்தில் இருக்கிறவா மற்றும் திரைவித்யம் ஆன்மீகத்துவம் பூயாக பலவாராக இருக்கிற வேதங்களில் இருக்கிற சொன்ன விஷயம் எல்லாத்தையும் திரைவித்யம் ஆன்மீகத்துவம் அதில் இருக்க அந்த வேத மார்க்கத்தை கடைபிடிக்கிறவா எல்லாரும் தேசிகன போற உகப்பாள் அப்படின்னு, வேத மார்க்கத்தில் இருக்கிறவா மொத்த பேரும் தேசிகனை கொண்டாடுவாள் அப்படின்னு அங்கே வந்து அனுகிரகம் பண்ணிருக்கேன். அந்த அனுகிரகம் மேலே மேலே படிப்படியாக எப்படி வளர்ந்தது பாருங்க. அதுக்கு மேலே தேசிகன் 20 வயசுக்குள்ளேயே எல்லாத்தையும் அதிகரித்து, எல்லா சாஸ்திரத்தையும் எல்லாத்தையும் அதிகரித்து, அதுக்கு மேலே சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணி அவருக்கு 3 விருதுகள் பிரபலமாக 3 விருதுகள் கிடைச்சிருக்கு. என்னென்ன விருது? கவிதார்க்கிக சிம்ம, சர்வதந்திர சுதந்திர, வேதாந்தாச்சாரிய, உபய வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு அவருக்கு 3 விருதுகள் வழங்கப்பட்டது. கவிதார்க்கிக சிம்ம அப்படின்னு பண்டிதர்களால் பாகவதாலால் வழங்கப்பட்டது, சர்வதந்திர சுதந்திர அப்படின்னு பெரிய பிராட்டியாரால் வழங்கப்பட்டது, அதுக்கப்புறம் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு சாட்சாத் நம்பெருமானாலேயே கொடுக்கப்பட்டது. இப்போ பார்க்கணும், பிரதிஷ்டாபித வேதாந்தர் அப்படின்னு சொன்னதுனால வேதாந்தத்தை நிலைநாட்டுவான், வேதாந்தாச்சாரியர், ஆச்சாரியர், ஆச்சாரிய சப்தத்துக்கு என்னன்னா யார் வந்து ஆச்சரணம் பண்ணுறாலோ அவ ஆச்சாரியார். ஆச்சரணம் அப்படின்னா சொல்றது மாத்திரம் இல்லாமல் அதில் சொல்றத அப்படியே நீதிநெறி வழுவா நிற்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீதிநெறி வழுவாத அதில் சொல்றத அப்படியே வந்து கடைபிடிக்கணும். வேத வேதாந்தங்களில் சொன்னதை அப்படியே வேத மார்க்கத்தில் அப்படியே நிற்கிறவா வேதாந்தாச்சாரியர். அது இவருக்கு தான் கொடுத்துருக்கார் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னா உத்கிருஷ்டமா அந்த வேதத்தில் சொல்றது படி நடக்கிறது என்ன, அந்த வேதங்களுக்கும் வேதாந்தங்களுக்கும் அர்த்தங்கள் சரியா சொல்றது என்ன, ரெண்டுமே பண்ணது சுவாமி தேசிகன் அப்படின்னு ஆறுனால வேதாந்தாச்சாரியர் அப்படின்றது பிரதிஷ்டாபித வேதாந்த, ஸ்திரமாக வேதாந்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணார் அப்படின்னு சொல்றதுனால பிரதிஷ்டாபித வேதாந்தன்றதும் வேதாந்தாச்சாரியன்ற விருதும் ஒண்ணு. பிரதிக்ஷிப்த பகிர்மதா அப்படின்னா குதிருஷ்டிகள் எல்லாம் போக்கினது, பகிர் மதங்கள் வெளில இருக்கிற மதங்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணது, அவா சொல்ற யுக்திகள்லாம் தப்பு அவ சொல்ற பிரமாணம்லாம் தப்பு, எப்படி தப்பா இருக்கு, நம்ம இது எப்படி பாஷிகார சம்பிரதாயம் சித்தாந்தம் எப்படி வந்து பாஷிகார் அவ்வளோ சரியா சொல்லிருக்கார், முனையுடைய முழுமதினா முனிவர் சொன்ன மொழி வழியே முயன் நிற்றோமே அப்படின்னு அங்க சொல்றேன். வினைப்பறவு சைமினியார் வேத நூலை வேதாந்த நூலுடனே விறகால் கோத்த முனையுடைய முழுமதினம் முனிவர் சொன்ன அப்படின்னு பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் வேதமும் வேதாந்தமும் ஒரே விஷயத்தை தான் சொல்றது, இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இல்லை அது சில பேர் அப்படின்னு சொல்றா குதிருஷ்டிகள், அதெல்லாம் கிடையாது, இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம், ரெண்டும் ஒன்றுத்தையே தான் சொல்றது அப்படின்னு பாஷிகார் சொன்னதை இவர் வந்து அதை ஸ்தாபனம் பண்ணதுனால அந்த மாதிரிலாம் பண்ணதுனால குயுக்திகளை நாம் வந்து முறியடிக்கணும் அப்படின்னா தர்க்கவாதம் பண்ணணும். ஏன்னா அவா சொல்ற யுக்திலாம் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நாம மேல் யுக்தி சொல்லணும். அதனால கவிதார்க்கிக சிம்ம அப்படின்ற விருது இங்க சார்த்தக்கியமாச்சு. அதுக்கு மேல பூயாஸ்திரைவித்யமான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு சொன்னதுனால வேத மார்க்கத்தில் இருக்கிறவா மொத்த பேரையும் இவரை கொண்டாடுறா அப்படின்னு சொன்னா, வேதத்துல வெறும் நிஷ்ரேயசான பரமபதத்தை அடையிறதுக்கு வழியை மாத்திரம் சொல்லல, பல பல இங்க வாழறதுக்கு உண்டான மொத்த வழியும் சொல்றது. அதனால வாழறதுக்கு உண்டானதுதான் ஆய கலைகள் மொத்தம் 64 அப்படின்னு சாமான்யமா இங்க சொல்றான். அந்த மொத்த கலையும் வந்து இந்த வாழ்க்கை இப்போ எல்லாரும் இவரை கொண்டாடுறா அப்படின்னா அவா விஷயத்துல தான் அவளுக்கு தெரியும், இவரை கொண்டாடணும் அப்படின்னா அந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால பூயாஸ்திரைவித்யமான்யத்துவம் அப்படின்னு சொல்றதுனால சர்வதந்திர ஸ்வதந்திர எல்லா தந்திரமும் தனக்கு சுதந்திரமா தனக்கு அடிபணிஞ்சி இருக்கு, தனக்கு எல்லாமே கை வந்தது அப்படின்னு சொல்றதுனால பூயாஸ்திரைவித்யமான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம்னு சொன்னதுனால சர்வதந்திர ஸ்வதந்திரன்ற விருது சார்த்திக்குமாச்சு. அதனால என்ன சொல்லணும், ஸ்ரீமத்து ஸ்ரீமத்து நித்தியோ அந்த ஸ்ரீ இவர்கிட்டயே இருக்கு, சின்ன பிறந்ததுல ஆரம்பிச்சு அம்மாள் அனுகிரகம் பண்ணது ஆரம்பிச்சு கடைசியில நம்பரும் ஆளும் பெரிய பிராட்டியாரும் இவருக்கு அனுகிரகம் பண்ணது வரி அதுக்கப்புறமும் இன்றளவும் தொடர்ந்துருக்கு இந்த விருது. அதனால இந்த ஸ்ரீ மத்துப்பு நித்திய ஸ்ரீ அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்ரீமத் வேங்கடனாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம், இவர் யார் அப்படின்னா வேதாந்தங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர், ஏற்கனவே பார்த்துட்டோம் வேதாந்தங்களுக்கு வேதாந்தங்களில் சொன்னபடி தத்துவத்தை அறிஞ்சுண்டு அதை அனுஷ்டானம் பண்ணி பிறருக்கும் உபதேசம் பண்ணி அனுஷ்டிப்பவர் அனுஷ்டானம் பண்ணி வைப்பவர் அப்படின்றதுனால வந்தே வேதாந்த தேசிகம். இதுக்கு மேலே இந்த தனியன் வந்து இன்னொரு விசேஷம் பார்க்கணும், இந்த தனியன் எப்படி இருக்குன்றது. உண்ணும் சோறு பருது நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் தன்னன் அப்படின்னு பிரசித்தமாக ஆழ்வார் பாசுரம் திருக்கோளூர் எம்பெருவான் மேல பாடுறீங்க. அது சொல்லச்ச உண்ணும் சோறு சாப்பிட்ற சாதம், பருது நீர் குடிக்கிற நீர், தின்னும் வெற்றிலை இந்த வெற்றிலை பார்க்கலாம் போடுறது. இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச உண்ணும் சோறு சாதம் இருந்தால் தான் தரிக்கும் இந்த ஜீவன் வாழும், அதனால் அது தாரகம். பருது நீர் அப்படின்னு சொல்கிறது ஜலாகாரம், இந்த பழச்சாறு அது இது நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இதில் சொல்லலாம், அது போஷகம். முதல்ல உடம்பு தரிக்கணும் இருக்கணும், முதல்ல உடம்பு இருக்கணும், தரிக்கிறதுன்றது அதுதான், முதல்ல இந்த உடம்பு இருக்கணும் உயிர் இருக்கணும், அந்த உயிர் தரிக்கணும், அதுக்கு ஆகாரம் ஒன்றும், அதுக்கு மேலே பருகு நீர் அப்படின்னு சொல்கிறது போஷணம். அதுக்கு மேலே இப்போல்லாம் கலந்து சாப்பிட்றா இல்லையா பாதாம் பால் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி போஷணம். இதுக்கு மேலே இந்த உடம்பை புஷ்டி ஆகிறதுக்கு உண்டான காரியங்கள் பருகு நீர், தின்னும் வெற்றிலை, அதுக்கு மேலே தின்னும் வெற்றிலை, அந்த வெற்றிலைன்றது என்ன, அது போக வஸ்து, அதனால் போஷணம்லாம் இல்லை, அதுக்கு மேலே போகம் அண்ணா வாசனையாக இருக்குப்பா வெத்தலை அப்படின்றது, ஜவ்வாது சாந்து பூசிக்கிறது, சந்தனம் பூசிக்கிறது, இதெல்லாம் போக வஸ்துக்கள், நம்ம சந்தோஷப்படுறதுக்காக பண்ணுற வஸ்துக்கள். அந்த மாதிரி பெருமாள் இருக்கார், தாரகனாகவும் போஷகனாகவும் போக்கியமாகவும் பெருமாள் இருக்கான் அப்படின்னு அங்க பெருமாளுக்கு ஆழ்வார் பாடினர். அதே மாதிரி இந்த தனியன்லையும் ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னு சொன்னதுனால அவர் தாரகனா இருக்கார் அப்படின்றது தெரியுது தேசிகர். எப்படி அப்படின்னா பாத்திரம் அருங்கலம் அப்படின்னு ஆண்டாளும் சொல்லியிருக்கேன். அருங்கலம்னா சத்பாத்திரம், நல்ல சத்பாத்திரம். அந்த சத்பாத்திரத்தில் வச்சாதான், ஒரு நல்ல பாத்திரத்தில் வச்சாதான் பால் கெட்டு போகாமல் இருக்கும். அழுக்கான பாத்திரம் கொஞ்சம் அதில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா பாலை குத்தினா அந்த பால் தெரிஞ்சிடும். அதனால் பாத்திரம், அந்த பாத்திரம் எதனால் செய்யப்பட்ட பாத்திரம், ராமானுஜ தயா பாத்திரம், பாஷ்யகாரருடைய தயினாலேயே பண்ணப்படும். அதனால் இப்போ வஸ்து நன்னா இருந்ததுன்னா அந்த பாத்திரம் நன்னா இருக்கும். எந்த வஸ்துவால் பண்ண பாத்திரம் அப்படின்னா, இப்போ ஈயம் இல்லாத பாத்திரத்தில் பால் குத்தினா அது கெட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி இல்லாமல் பாத்திரத்தில் நன்னா ஈயம் பூசிந்ததுன்னா பால் கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ராமானுஜரோட தயை இருக்கிறதுனால அந்த பாத்திரம் நன்னா விளங்காது, அதில் எது வேணால் நன்னா இருக்கும். இன்னொன்று பால்னு சொன்னதால் நீங்கள் நினச்சிக்கோனா நம்மளாம் வந்து தாரகன்னு சொல்கிறதுனால நம்மளை தரிக்கிற அப்படின்னு சொல்கிறதுனால பால் நம்மளாம் சுத்தாத்மான்னு அப்படி நினச்சிக்க வேண்டாம். இப்படி வச்சுக்கலாம், வெங்கல பாத்திரத்துலேயோ இல்லை அடிகனமான பித்தளை பாத்திரத்துலேயோ வச்சு அரிசியை போட்டு பாலை குத்தி க்ஷீரானம் கலர்னால் தான் க்ஷீரானம் நன்னா வரும். அடிகணம் இல்லை அப்படின்லாம் சொன்னால் அது கெட்டு போயிடும், காஞ்சி போயிடும், அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் நம்ம அரிசி மாதிரின்னு நம்மளை வச்சுப்போம். அரிசி அது எப்படி இருக்கும், அதில் நிறைய அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும், அதை நன்னா களையணும் முதல்ல. அதுக்கப்புறம் பாலோடு சேரணும். பாலோடு சேர்றதுன்றது தான் சத்துக்களோட சம்பாஷணம், அந்த மாதிரி காரியங்கள்லாம், ஆச்சாரிய பிராப்தி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதெல்லாம் கடையறதுக்கு தாங்கறதுக்குரிய சக்தி இந்த பாத்திரத்துக்கு இருக்குது. ராமானுஜதயா பாத்திரம் அப்படின்னு சொல்கிறதுனால தாரகத்வம் சுவாமி தேசிகனுக்கு சொல்கிறது. ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்னு சொல்கிறதுனால ஆபரணத்தெல்லாம் சொல்கிறது. ஆபரணம்லாம் என்ன, சாதாரணமாக உடம்பு இருக்குது, அதுக்கு மேலே உடம்பை ஜொலிக்க வைக்கிறது ஆபரணம். போஷகம்ன்றது என்ன, சாதாரணமாக உடம்பு இருக்குது, அதுக்கு மேலே நாம் வந்து பழச்சாறு அது இதுலாம் சாப்பிட்டு உடம்பை நன்னா தக்க தக்கன்னு மின்றாம் பாவன் அப்படின்னு சொல்கிறாள். அந்த மாதிரி நன்னா வந்து மின்ன வைக்கக்கூடியது தான் போஷகம். அதனால் ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்னு சொன்னதுனால அந்த போஷகமாக இருக்கிற தன்மையை சொல்கிறது. அதுக்கப்புறம் வெங்கடநாதாரியம் அப்படின்னு சொல்கிறது. நாதன் நாதன் சொன்னால் நம்மளுக்கெல்லாம் தலைவன். அந்த தலைவன்ற சப்தம் எப்படி வருதுன்னா, நாம் தலையை குனிஞ்சால் தான் ஒருத்தர் தலைவனாக முடியும். அதனால் இது நாம் இஷ்டப்பட்டு பண்ணுற காரியம், ஒருத்தனை தலைவனாக நம்ம ஒத்துக்கிறதுன்றது வெங்கடநாதாரியம் அப்படின்னு சொன்னதுனால போக்யம். நாம் இவன் கீழே இருக்கணும்னு நாம் ஆசைப்பட்டு நாம் ஒருத்தன் கீழே இருந்தோம்னா இவர் கீழே இருந்தால் நம்மளை நன்னா பார்த்து போயிருப்பான், நம்மளை கூடவே சேர்த்து கரைய வச்சுக்குவே அப்படின்னு நாமளாக பார்த்து பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணோம்னா அது நம்மளுக்கு போக்யமாக இருக்கும், அவரை தலைவனாக நம்ம எடுத்துட்டோன்னா. அதனால் தலைவன் அப்படின்னு சொல்கிறது. அதனால் தாரக போக்ய விஷயமாக சொல்கிறது. தாரக போஷண போக்யம் போக்யம் இந்த மூணு குணங்களும் இந்த தனியனில் சொல்லியிருக்கு. உண்ணும் சோறு பருகு நீர் திண்ணும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் சொன்ன மாதிரி, அந்த கண்ணனுக்கு சொன்ன மாதிரியே இந்த இதுலேயும் இருக்குது அப்படின்றத பார்க்கும். இதுக்கப்புறமும் எம்பெருவான் எல்லாருக்கும் சர்வ சரீரியாக இருக்கான். அப்படின்னா சரீரம் சரீரி, சரீரம்னு சொன்னால் இந்த உடல், சரீரின்னு சொன்னால் இந்த உடலை கொண்டிருக்கிறவன், இந்த ஆத்மாவுக்கு சரீரின்னு பேர். இந்த ஆத்மா தான் இந்த உடலை தாங்கிறது. இந்த சரீரி அப்படின்றதுக்கு லட்சணம் சொல்லச்சே சொல்கிற சரீரம் அப்படின்னா என்ன லட்சணம்னு பாக்கியார் சொல்லச்சே சொல்கிறார். எஸ் எ சேத்தனசிய திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தச்சேஷதைக ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிற என்ன அப்படின்னா, ஒரு சரீரமாகப்பட்டது ஒரு சேத்தனனுக்கு, ஒரு சேத்தனன்னா அறிவுடைய வஸ்து, அறிவுடைய வஸ்துவுக்கு எந்த அறிவு இல்லாத வஸ்து சர்வாத்மனா எப்பயுமே சுவார்த்த தன் பொருட்டாகவே நியந்தும் தான் நியமிச்சபடியே நடக்கிறதாகவும் தாரயித்தும் தன்னாலேயே தரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சக்கியம் தத் சேஷதைக ஸ்வரூபம் அதுக்கு அடிபணிந்ததாகவே இருக்கிறதோ அது சரீரம் அப்படின்னு. இப்ப பாருங்க இந்த சரீரம் இருக்கு, இந்த உடல், இதுக்கு உள்ளுக்குள்ள ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மாக்காகவே தான் இந்த சரீரம் இருக்கு. அந்த ஆத்மா இல்லைன்னா இந்த சரீரம் இல்லையே, இதுக்கு வேற ஏதோ பேர் சொல்லிடுவான். அதுவரையில் தான் இது சரீரம், அந்த ஆத்மா இருக்கிறதே தான் இது இருக்கும், இதுக்கு சரீரம். அந்த இந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த சரீரத்தால் நிற்க முடியறது, ஓட முடியுது, இது பண்ண முடியுது. அதனால தாரயித்தும் சத்தியம், அதனால தரிக்க முடியுது. இந்த ஆத்மா தான் தரிக்கிறது இந்த சரீரத்தை. அதனால சரீரம் தாரகம், சரீரம் வந்து ஆமா ஆதேயம் அப்படின்னு சொல்லணும். எது தரிக்கப்படுறதோ அது ஆதேயம். சரீரி ஆத்மா வந்து ஆதாரம், எது தரிக்கிறதோ அது ஆதாரம். அதே மாதிரி இந்த ஆத்மா என்ன சொல்றதோ அதுபடி தான் நீ நட அப்படின்னு ஆத்மா நினைச்சாதான் கால் எடுத்து வைப்போம். ஆத்மாக்காக தான் இது பண்றது. ஆத்மா நினைச்சாதான் கை போய் எதையாவது எடுக்கும். அதனால ஆத்மா நியந்தா, சரீரம் நியாமியம், சரீரம் நியமிக்கப்படுவது, ஆத்மா நியமிக்கிறது அப்படின்னு. அப்புறம் தத் சேஷதைக ஸ்வரூபம், சேஷா அப்படின்னு சொன்னா அடிபணிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த சேஷத்துக்கும் தாசத்துவத்துக்கும், சேஷத்துவத்துக்கும் தாசத்துவத்துக்கும் வித்தியாசம் சொல்லத்தே சொல்றார். தாசன் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு, நாம தாசன் சொன்னா அவளுக்கு கீழ்பட்டவன் தான். ஆனா சேஷன்னு சொன்னா என்னன்னா, சேஷன் வந்து தன்னுடைய புத்தினால. நாம ஒருத்தனுக்கு சேஷனா இருக்கோம்னா, நாம வந்து அந்த சுவாமி அதிசய பரசிய அதிசய ஆதானேச்சையா அப்படின்னு சொல்றது, பரகத அதிசய ஆதானேச்சையா அப்படின்னு. உணூத்தர்கிட்ட இருக்கிற அதிசயத்தை, மேன்மைய நாம வெளிக்கொணர்றோம். அந்த சுவாமியை நாம போய் சேவிக்கிறதுனால, நாமளா நம்ம இஷ்டப்பட்டு போய் ஒரு சுவாமியை நாம சேவிக்கிறதுனால அந்த சுவாமி பெரிய அவனுடைய வசத்தி வெளிக்கொணப்படுறது. இல்லைனாலும் அவருக்கு அந்த வசதி இருக்கு, வெளிக்கொணப்படுறது அவ்வளவுதான் நம்ம போய் சேவிக்கிறதுனால. அதனால இது நம்ம காரியம். சேஷன்றவன் வந்து அந்த காரியத்தை பண்றான் தன்னுடைய சுய முயற்சினால. அதனால இந்த சரீரம் வந்து அந்த மாதிரி, அதனால வந்து பகவானுக்கு நாமெல்லாம் சரீரம். ஏன்னா சத்தியம் இதெல்லாம் நடக்கக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே போறோம், நாம பண்றோமா இல்லையான்றது. பெருமாள் தான் நம்மளை தரிக்கிறான், பெருமாள் தான் நம்மளை நியமிக்கிறான், பெருமாளுக்கு நாம என்னைக்கும் சேஷன் தான். நாம ஒத்துண்டாலும் கடைசியில் என்னைக்கு இருந்தாலும் ஒத்துண்டு தான் ஆகணும். பெருமாளை நாம சேவிக்கிறதுலாம் பண்றதுனால பண்றோம், அது சேஷன். அதனால இப்போ இது எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ராமானுஜ தயா பாத்திரம்னு சொன்னதுனால ஆதாரம் பார்த்தோம், ஏற்கனவே தாரகத்துக்கு சொன்னோம். அதே இதுதான் இங்கேயும், பாத்திரம்ன்றதுனால தரிக்கிறது, அதனால வந்து தேசிகன் நம்மளுக்கு ஆதாரமாக இருக்கே, நாம் தேசிகனால் தாங்கப்படுவோம் அவர்களாக இருக்கும். ஏன்னா தேசிகன் தான் நம்மளை தூக்கி விடணும், அவர் சீசுக்திகள் மூலமாக தான் நாம் வந்து மேலே வரணும். தேசிகன் தான் நம்மளை தூக்கி விடுறார், அதனால தேசிகன் ஆதாரம். ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்னு சொன்னதுனால ஞானத்தை கொண்டு தான் வந்து நியமிக்க முடியும். நியமனம்ன்ற காரியம் வந்து ஞானத்தின் காரியம். நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்கிறாலோ அதை மனசில் வாங்கிட்டு பண்ணணும், அது ஞானத்தின் காரியம். வைராக்கியம் அப்படின்றது இதம்மா குரு, இதை பண்ணாதேன்னு சொன்னால் அது வைராக்கியத்தினால தான் பண்ணாமல் இருக்க முடியும். அதனால் ஞான வைராக்கிய பூஷணம்னு சொல்கிறதுனால தேசிகன் நம்மளுக்கு நியந்தாவாக இருக்கிறதும், நாம தேசிகனுக்கு நியாமியமாக இருக்கிறதும் தெரியுது. அப்புறம் நாசாரியம் அப்படின்னு சொல்கிறதுனால, நாசன்னு சொன்னதுனால அவன் நம்மளுக்கு தலைவன் சொன்னதுனால நாம் அவன் கீழே தலையை குனிகிறோம், தேசிகர்கடியில் நாம் வந்து தலையை குனிகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால தேசிகன் சேஷியாவும் நாம சேஷன்றதும் தெரியுது. அதனால நமக்கெல்லாம் சர்வ சரீரி தேசிகன் அப்படின்றதும் இதுல தெரியுது. மேல் அடுத்த நிகழ்ச்சியில சீரொன்னு தூப்புல் அப்படின்ற தனியனுடைய விசேஷத்தையும் நாம வந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண் குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. வீரரக்வீட்சதாராதீசானபதாசயம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம். Thank you.